பெண் என்றால் நீ கூவில் நில்டா, நீ வாடா வாடா, அட்லாண்டிக் காசைக்கு தான் கோம்போன் கேட்டா. ரெட் ஆப்பிள் போல சில பெண்கள் மிக கனிவாய் பேசிவிடும், பைன் ஆப்பிள் போல பல பெண்கள் பொடி முள்ளாய் குத்திவிடும். அட தினுசா தினுசா பார்த்தா கூட கண்கள் கேட்குமே போர்போ, அட கருப்போ சிவப்போ எது வந்தாலும் உள்ள கேட்குமே போர்போ. தோடா தோடா பெண் என்றால் நீ கூவில் நில்டா, நீ வாடா வாடா, அட்லாண்டிக் காசைக்கு தான் காம்போன் கேட்டா. பர்பத்திலே அவள் தூங்கினால் உள்ளம் கேட்குமே மோர்மோ, அபார்ட்மெண்டிலே ஆண்டி பேசினால் உள்ளம் கேட்குமே மோர்மோ. மில்லிமீட்டர்கள் உயரம் மிடி உயரும் நேரம் தாம் பார்த்து, சென்டிமீட்டர்கள் உயரே தாம் உள்ளம் கேட்குமே மோர்மோ. காதலி ஹலோ சொல்கையில் உள்ளம் கேட்குமே மோமோ, தங்கை தோழிகள் செகண்ட் தருகையில் உள்ளம் கேட்குமே மோமோ. ட்ரோனின் நிலவுகள் கூட்டம் அது ஈர நெஞ்சில் தீ மூட்டும், கிறிஸ்டல் பதுமைகள் ஆட்டம் அது என்றும் இளமையின் கூட்டம். Oh, say,